ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே பகவதே மாச்சாராய மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே பகுலபூஷண மகாதேசிகாய நமஹ ஸ்ரீதரங்கபவநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மணே நமஹ ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ ஸ்ரீரங்க நாயிகா சமேத ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமஹ ஸ்ரீரங்கநாத திவ்யமணிபாதிகாப்யான் நமஹ ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி. நமஸ்ததசே. இப்ப ஆஸ்திகாலோடே நாம் கலந்து சுவாமி தேசிகனுடைய அற்புதமான கிரந்தமான பாதுகாசகசத்தை அனுபவிச்சுருக்கோம். நேற்று பர்யந்தம் புஷ்பபத்ததியிலே ஒரு 10 ஸ்லோகங்கள் பார்த்தோம். இன்னொரு 20 ஸ்லோகங்கள் விஷயம் அதுல இருக்கு. யதாமதி இன்று சபையில விண்ணப்பிக்கலாம் அடியன்று. முதல்ல இந்த பாதுகையினுடைய பிரபாவத்தாலே உனக்கு புஷ்பம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று மனசால் நினைச்சாலே அவருக்கு பாதுகையினுடைய அனுகிரகமானது ஒரு கற்பவட்சத்தின் புஷ்பங்களை சுட்டிக் கொண்டிருக்கும் கீட்டங்களால் தேவதைகள் கால் விழும்படியான பட்டம் வருகிறதுன்னு சாட்சியர். தேவதைகள் கூட வந்தும் பாதுகா சேவனுக்கு சேவகம் பண்ணுவா அப்படின்றதான் உட்கருத்தாக அந்த 330 ஸ்லோகத்திலேயே அமைந்தது. அதைவிட இன்னும் அற்புதமான ஒரு ஸ்லோகம் சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அஸ்புஷ்டதோஷமரிமத்தனமலங்கனஞ்சி அசாபசேயமகிலம் புருஷார்த்தவர்க்கம் திருச்சம் ஜனார்தன பதாபனிசாதகானாம் தொய்யா பிதாசு மனசகசா பலந்தி அப்படின்னு சாச்ச. என்னன்னா பாதுகாதேவிக்கு கஷ்டன புருஷரா யாராவது பக்தியோரே புஷ்பம் சமர்ப்பிக்கிறா, அவர்களுக்கு இந்த தேவியானவள் குற்றமில்லாத ஒருவித குற்றம் இல்லாத சகல புருஷார்த்தங்களையும் அதிசீக்கிரம் ரொம்பவே இமீடியட்டா கொடுக்கும்படியா பண்றா. இதுல என்ன ஆச்சரியம்னா அவ சமர்ப்பிக்கிறது ஒரு புஷ்பம் தான், ஒரு மல்லி புஷ்பமோ ஒரு வேற ஏதாவது தாமர புஷ்பமோ இல்ல ரோஜா புஷ்பமோ சமர்ப்பிச்சு ஒரு பழத்தை அபிஷேகம் பண்றான்னு வச்சுக்கோமே. ஆனா அந்த பாதுகாதேவி அவள் புனக திருப்பி அந்த ஜீவாத்மாக்கு பண்ணுகின்ற அனுகிரகமானது எப்படி இருக்குன்னு தேசியன் சாய்க்கிறார். எப்படின்னா ஒரு பழத்தை கொடுக்குறா, அவளுக்கு பலவிதமான புஷ்பங்களையும் பழங்களையும் கொடுப்பதாக கை கட்டும்படி இந்த ஆச்சரிய சேஷ்டி தயான இந்த பாதுகாதேவி பண்றாள். ஒரு புஷ்பம் கொடுத்துறா, தர்மார்த்த காம மோட்சம் என்பதற்கான 4 விஷயங்களையும் இந்த தேவி கொடுக்கிறா அவளுக்கு. அப்படின்னா அதாவது செடியை விட்டு பிரியாத புஷ்பம் பலவிதமான பழங்களை உடனே கை கட்டும்படி பண்றாளாம். அவ இவ சமர்ப்பிச்சது ஒன்றுதான், அதன் பலனாக ஆஸ்திகாலுக்கு என்ன கிடைச்சது பாதுகாட்டேன் அப்படின்னு பார்த்தாக நானாவித புஷ்பங்கள் கிடைக்குது, நானாவித பழங்கள் இவாளுக்கு சீக்கிரத்திலே விரைவிலே கை கட்டும்படியான ஒரு ஸ்திதியை இந்த பாதுகாதேவி ஹஸ்தாபசேஜம கிளம் புருஷார்த்த வர்க்கம்னு சாஜ சுவாமி பேசிய அப்படி பண்றாளாம். அப்பன்னா ஒரு புஷ்பத்துக்கு இவ்வளவு இதுக்குன்னா நித்தியம் நித்தியம் நம் பாதுக ஆராதனம் பண்ணிட்டு வந்தாக்க நமக்கு என்ன விதமான அனுகிரகங்கள் கிடைக்கும் நம்ம நினைச்சு பார்க்கணும் இல்லையா. அத மாதிரி இன்னொரு விஷயம் சாய்ச்சார். பெருமாள் வந்து மருத்துவனான இந்த மாமணி வண்ணன்னு பேரு. அது சமாச்சாரமா ஒரு ஸ்லோகம் சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். சையர்பிதானி மனுஜைர் மணிபாத ரக்ஷே துர்வாங்குரானி சுலபான்யதவா துளசியா சாராதிகா சபதிரங்க நரேந்திர சக்யா சம்சாரநாகமதனௌஷதயோ பவந்தி அப்படின்னு சொன்னார். சம்சார நாகமதனௌ ஷதயோ பவந்தி. அதாவது இந்த பாதுகா சேவகர்கள் இருக்காளே பயபக்தியோட இந்த பாதுகைக்கு யதாசக்தி அவளுக்கு என்ன புஷ்பம் கிடைக்கிறதோ என்ன துளசி கிடைக்கிறதோ அருகம்பொருள் கிடைக்கிறதோ அதை கொண்டு பெருமானிடத்தை சமர்ப்பிக்கிறா, பாதுகைக்கு சமர்ப்பிக்கிறா. அவர்களுக்கு மறுபடியும் பிறப்பு கிடையாது. இது எப்படி சுவாமி, பாதுகைக்கிட்ட வந்து துளசியோ ஒரு புஷ்பமோ சமர்ப்பிச்சா எப்படி இது வந்து மறுபிறவி இல்லாம இருக்கும்னு சாய்க்கிறார். அதுக்கு தேசிகன் அற்புதமா ஒரு விஷயம் சாய்ச்சார். அந்த என்னன்னா, இந்த பிறப்பாகிய சேஷம் பாம்பு நம்மள மாதிரி சாதாரண மனுஷால சுத்தி வந்து கர்மா என்ற ரூபத்தில் சுத்தி வந்துட்டு இருக்கு. புனப்புனகா இந்த கர்மா என்ற பாம்பு நம்மளை கடிச்சு நம்ம வந்து புனரபி மரணம் புனரபி ஜனனம் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் சாதிச்ச மாதிரி மாறி மாறி பலவீனப்பம் பிறந்து இப்படி எத்தனையோ ஜென்மாக்கள் எடுத்து பெருமாள்கிட்ட போய் சேர முடியாத ஸ்திதி இருக்கு. இப்போ இந்த கர்மா என்ற பாம்பு நம்மளை கடிச்சது, அவருக்கு வச்ச பச்சிலை போடணுமே, அந்த விஷம் நீங்கிறதுக்கு ஒரு பச்சிலை போடணுமே, அது எதுன்னு கேட்டாக்கா, இந்த பாதுகையினுடைய திருவள்ளை சமர்ப்பிச்சதான துளசி தளம் இருக்கு. அந்த துயாபிதானி மனுஜைரு மணிபாத ரக்ஷே துர்வாங்கிரானு சுலபான்யதவா துளசியா அப்படின்னு சாச்சார். அந்த பாதியனுடைய திருமேனியப்பட்ட துளசியானது இந்த சம்சாரம் என்ற பாம்பு கடிக்கு ஒரு பச்சிலையா இருக்கு அப்படின்னு. பச்சிலை போட்டா போருமா சுவாமி அப்படின்னா, இல்ல அது மருந்து. அந்த மருந்தை உள் செலுத்தி இந்த சம்சாரம் என்ற பாம்பை ஒழிச்சு கட்டுறதுக்கு, விஷத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் தேவைப்படுற, ஒரு புருஷன் தேவைப்படுற, ஒரு டாக்டர் தேவைப்படுற இல்லையா. அந்த டாக்டர் யாருன்னா, அவர்தான் ஸ்ரீ ரங்கநாதன் சாய்கிற அந்த இடத்துல. அப்படி இந்த பிறப்பு என்கிற பாம்பு நம்மளை போல சேத்திர வர்க்கத்தலை தொந்தரவு செய்யாமல் இருப்பதற்கு இந்த திருத்துழாய், எந்த திருத்துழாய் அந்த பாதுகை திருவடியிலே பட்டதோ அவைகள் இந்த பாம்பு கடிக்கு பச்சிலையாய் மாறி அதை வைத்தியத்தை பரிபூர்ணமாக குணம் செய்வதானது ஸ்ரீ ரங்கநாதனுடைய விஷயமாயிருக்கு, அவன் சக்தியினாலே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த உயர்ந்த பச்சிலை தான் இந்த துளசி அப்படின்னு சுவாமி தேசிகன் திருவுள்ளம் இந்த பாசுரத்தில். அதான் எருத்து கொடியுடையானும் பிரமணம் இந்திரனும் மற்றொருத்தரம் பிறவையண்ணம் நோக்கிய மருந்தருவாரும் இல்லை மருத்துவனா இந்த மாமணிவண்ணா மறுபிறவி தவிர திருத்தி உன் கோயில் கடைப்புகப்பை திருமாளிடம் சோலையந்தா என்று பெரியாழ்வார் சாதிச்சாரே, அப்படிப்பட்ட விஷயத்தை இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் வந்து இந்த புஷ்ப பத்தத்திலே வச்சிருக்க. அப்படின்னா இந்த துளசியினுடைய மகிமையை காட்டுற, துளசியோர் பச்சிலையாய் நம்ம சம்சாரம் என்ற பாம்பு கடிக்கு துளசி வந்து ஒரு பச்சிலையாய் இருக்கு. இந்த பச்சிலையை நாம் உள் செலுத்தி சம்சாரம் என்ற அந்த பாம்பை நம்மகிட்ட நீக்கணும்னாக்கா அதுக்கு மருத்துவன் நின்ற மாமணிவண்ணனான ஸ்ரீ ரங்கநாதனுடைய விஷயம் தேவைப்படுறது, அவனுடைய அனுகிரகம் தேவைப்படுறதுன்னு சொல்லி சுவாமி தேசிகன் வந்து இங்க சாய்க்கிறார். இன்னொருத்துல சாய்ச்சார் என்னடானா, எத்தனையோ மகாராஜாக்கள்லும் ரங்கநாதனுக்கு வந்து நிறைய கைங்கரியம் பண்ணிருக்கா, அவளுடைய ஐஸ்வர்யத்துக்கு தகுந்த நித்தியம் பலவிதமான புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறா பெருமாள் திருவடியிலே. அவ நினைச்சானாக்கா சொன்னத்தாலே புஷ்பம் பண்ணி சமர்ப்பிக்க முடியும். அப்படி இப்படிப்பட்ட படா படா மகாராஜாக்கள் எல்லாரும் தாங்கள் சக்திக்கு தக்கபடி சொர்ணத்தினாலே புஷ்பம் செய்து ரங்கநாதனுடைய திருவடியில சாத்தி பாதுகையில சாத்தி ரொம்ப சந்தோஷப்படுறா. அது அந்த சொர்ண புஷ்பமானது மஞ்சள் கலர்ல இருக்கு. சரி, இப்போ எம்பெருமானின் பிரதம பக்தன் என்று சொல்லப்பட்டதான சங்கரனார் சிவன் இருக்காரு, அவரும் தன் தலையிலே வந்து கொன்னப்பூ வச்சிருந்துட்டாராம். அது கொன்னப்பூவானது மஞ்சள் கலர்ல இருக்குமா. அந்த அந்த சிரசோடே வந்து இவர் பாதுகையம் பெருமாளையும் ரங்கநாதையும் சேவிக்கிறார். அப்ப செவிக்கும் போது இந்த இவர் தலையிலே சூடியதான அந்த கொன்னை புஷ்பமானது, மஞ்சள் நிற கொன்னை புஷ்பமானது பாதுகா தேவி அவ பெருமாள் திருவடியில வந்து விழருது. அப்ப பார்த்தாக்கா என்னன்னா, அவன் சொன்னத்துல புஷ்பம் சமர்ப்பிக்கிறான் மகாராஜா, இவர் சாதாரண கொன்ன புஷ்பத்தை சிரத்துல வந்து அதை வந்து திருவடியில கொண்டு சேர்க்கிறாரு பெருமாள் திருவடியில. ரெண்டும் மஞ்சள் கலர்ல இருக்கு சுவாமி. இப்ப சொன்னத்துக்கும் புஷ்பத்துக்கும் என்னன்னா பக்தி தான் அங்க முக்கியம். ரெண்டையுமே பாதுகாதேவி ஏத்துக்கிறாத, அந்த பக்தி தான் அந்த இடத்துல முக்கியமா இருக்கு. பேதம் ஒண்ணும் இல்லை. இப்போ நம்மளே இருக்கோம், நமக்கு சக்திக்கு தக்கபடி பெருமாளுக்கு ஒரு ஒரு சரமோ இல்ல நாலு வாழைப்பழமோ சமர்ப்பிப்போம் இல்லையா. கொஞ்சம் பணக்காரா இருக்கிறவா என்ன பண்ணுவா, ஒரு நல்ல ஆப்பிளோ மாதுளம் பழமோ வாங்கி சமர்ப்பிக்கிறா. அதை விட இருக்க பிறங்காலம் இருக்க சுஷ்கபலம் ரொம்ப காஸ்ட்லியான முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, பாதாம் பருப்பு இதெல்லாம் சமர்ப்பிச்சு பெருமாளுக்கு ஒரு 50,000 ஒரு பட்டு சாத்தி, பெருமாளுக்கு ஒரு சொர்ணத்தை திருவாபரணம் சாத்தி சந்தோஷக்கரா வாவா. உற்சவங்களில சாதாரணமா உற்சவம் பண்ற ஏகாசியா இருக்கிறவன் அவன் சக்தி கிட்ட இருந்தபடி ஒரு 500 ரூபாய்க்கு பெருமாளுக்கு ஒரு சின்னதா ஒரு வஸ்திரம் வாங்கி ஒரு மண புஷ்பத்தை சாத்தி பெருமாளை வந்து அவன் சந்தோஷப்படுத்துறான். இப்ப பெருமாள் வந்து அந்த ரொம்ப செல்வந்தர் பண்ணக்கூடியதான அந்த கைங்கரியம் இருக்கு, பெருமாளுக்கு சொர்ணத்துல ஆபரணம் சாத்தி ஒரு 50,000 ஒரு பட்டு வஸ்திரம் சாத்தி சந்தோஷப்படுறானு, அவனுக்கும் ஒரே அனுக்கிரகம் தான் பெருமாள் பண்ற. அதே மாதிரி இவன் சாதா இவன் சக்தி கிட்ட பெருமாளை ஆராதிக்கிறானு, 500 ரூபாய்க்கு ஆராதிக்கிறானு, அவனுக்கும் பெருமாள் ஒரே விதமான அனுகிரகம் தான் பண்றான். பெருமாளிடத்த தாரதமியமே கிடையாது. குரங்குக்கு அனுகிரகம் பண்ணவன் மதங்க மகரழி ஆசிரமத்தில் கைங்கிரம் பண்ணதான அந்த பாட்டிக்கு பெருமாள் ஒரு அனுகிரகம் பண்ணார் இல்லையா? அவருடைய வைகுண்டத்தை போட்டு சாட்சி பூத்தராயிருந்தார் அந்த இடத்துல. அப்படி அனுகிரகமானது பெருமாள் இடத்துல வந்து இவனுக்கு இவ்வளவு பண்ணணும் அவனுக்கு அவ்வளவு பண்ணணும் இல்லை, எல்லாருக்கும் சமமான அனுகிரகமானது இருக்கு. அப்படி இந்த பாதுகை திருவடியில சாத்தப்பட்டதான் புஷ்பமானது ரெண்டு மஞ்ச கலர் அவ்வளவுதான், அங்க சொர்ணம் சாதாரண புஷ்பம் பேதம் கிடையாது அந்த இடத்துல இல்லையா. அதமா அவ என்ன பாக்குறான்னா பக்தி அந்த இடத்துல பார்த்தா, எனக்கு பக்தியா பண்றானா அது போருமை எனக்கு அப்படின்னு அந்த விஷயத்தை சுவாமி தேசிகன் இன்னொரு 336 ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் ரொம்ப புஷ்பானி காஞ்சனமயானி சமர்ப்பிதானி அப்படின்னு சொல்ல, காஞ்சனமயானி அவள்லாம் தங்கத்தை சமர்ப்பிச்சா இவர் கொன்னப்பூவை கொண்டு சேர்த்த, ரெண்டுமே மஞ்சள் கடல்ல தான் பார்க்க வேற்றுமை ஒண்ணும் இல்லை, ஆனா பக்தியை தான் பெருமாள் இந்த பாதுகாதேவியம் பெருமாளும் இவளுடைய பக்தியை தான் அந்த இடத்துல பாக்கிறன்னு சொன்னான். அப்புறம் இன்னும் ஒரு ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாய்க்கிறார், நாகோகசம் சமயத்தும் பரிபந்தி வர்க்கானு நாதே பதம் தொயி நிவேசயதும் பிரவிற்த்தே தொற்சம் சிதாம் விதக துளசீம் பமந்தி பிரசான கால ரவான் பிரதமம் திரோபிரதமம் திரேபாஹா பிரஸ்தான காஹரகளவான் அப்படின்னு காஹள வாத்தியம்னு ஒரு வாத்தியம் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா இந்த அசுராளை கொள்வதற்கு பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா திருவடியில பாதுகை சாத்துன்னு ஏழ்ற. அப்போ இந்த திருவடி மேலே திருத்துழாய சமர்ப்பிக்கிறான், திருத்துழாயோட வண்டுகளும் சேர்ந்து நிரம்பி இருக்கு. இந்த திருத்துழாய திருவிடலை சாத்தின உடனே அந்த வண்டுகள்லாம் உயரம் சப்தத்தோட மேல கிளம்புறது. அந்த சப்தமானது எப்படி இருக்குன்னா பெருமாள் புறப்பாடு சமயத்து காகல வாத்தியம் வாசிப்பது போல இருக்கு. காகலம்னா எக்காலம், அது ஒரு வாத்தியத்தோட திருநாமம் அது. அதை தேசிகன் சொல்ல இப்போ இந்த வண்டோட ரீங்காரத்துக்கு ஒரு ஸ்லோகம் போட்டிருக்க சுவாமி, வண்டோட ரீங்காரத்துக்கு ஒரு ஸ்லோகம் அமைச்சிருக்கார் சுவாமி தேசிகன். பாருங்க அவருடைய கவித்துவம் எப்படி இருக்குன்னு நாம வந்து விசேஷம். காகலன்றது ஒரு வாத்தியத்தை சேர்ந்தது, ரவான்னா சப்தம், வமந்தினா வண்டுகள் உண்ணு பண்ணுகின்ற காகல வாத்திய சப்தத்தின் போலே இந்த வண்டுகளுடைய ரீங்காரம் இருக்குன்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல அற்புதமா காட்டு. அடுத்த ஒரு ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமா ஒரு விஷயம் சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். தேவேந்திரனுடைய தோட்டம் அங்க இருக்கக்கூடிய புஷ்பத்தினுடைய ஆகிருதி என்ன, வாசனை என்ன, அந்த மகரந்தத்துடைய சேர்க்கை என்ன, இதெல்லாம் கொண்டு வந்து இந்த பாதகைக்கு சமர்ப்பிக்கிறார். கூட வண்டுகளும் வந்திருக்கு. அது என்ன பண்ணும்னா வண்டுனா புஷ்பத்தோட தேனும் இருக்கும், தேன வண்டு சுவைச்சொண்டு வண்டு புஷ்பத்தோட வந்துருக்கு. பெருமாளுடைய நாபிக்கமலத்தே தாமரை புஷ்பம் இருக்கு, அந்த புஷ்பத்தை சுத்தின் இருக்கு. இது பெருமாளுடைய திருவடி சம்பந்தத்தாலே உயர்ந்த வாசனையோடு கூடிய உன்னிடத்திலே வந்திருக்கு அப்படின்னா, பெருமாள் நாபிக் கமலத்துல வந்து உஷ்ணம் இருக்கு, அதுலயும் தாமரை இருக்கு, அதுலயும் தேன் இருக்கு. ஆனா இந்த வண்டுலாம் என்ன பண்ணுது, தேவலோகம் உண்டா இருந்தாலும் சாட்சாத் ரங்கநாதருடைய சாத்தினக்கூடிய பாதுகையினுடைய திருவடிய மகிமையை தெரிஞ்சுண்டு இந்த எம்பெருமானுடைய நாபிக் கமலத்தில் இருக்கக்கூடியதான அந்த தாமரை புஷ்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ரொம்ப ரசிக்கும்படியான தேனை கூட விட்டுட்டு இந்த பாதுகையினுடைய ஸ்பரிசம் வேண்டும் என்று அவை அறிந்து, ஏன்னா பாதுகாதி வாசனையோட இருக்கா, அதனாலே இதுவிட இது நன்னா இருக்கே அப்படின்ட்டு எம்பெருமானின் நாபிக் கமலத்தையும் திரஸ்காரம் பண்ணிட்டு இங்க வந்து இந்த திருவடி பாதுகையை வந்து ஆசிரியிக்கிறது அப்படின்னு சொல்றார். நல்லது கெட்டது எதுன்னு ஆச்சாரால் சொல்லிதான் தெரியும் நமக்கு இல்லையா. அப்போ நல்ல அறிந்த மகன்கள் எனக்கு பிரம்ம பட்டமே கொடுத்தாலும் வேணாண்டா, எம்பெருமான் திருவடி சாஸ்வதம், அவனுடைய திருவடி சேர்க்கையாலே நான் பரவத கங்கீரம் வேணும்னு தான் நினைப்பான். அதே போல எம்பெருமானுடைய அற்புதமான நாவிக்கமல சரோஜமான அந்த புஷ்பம் இருந்தாலும், இந்த ரீங்காரமிட்டு சுத்தி கொண்டிருக்கிற வண்டுகள், தேவலோகத்து வண்டுகள் யாவையும் எம்பெருமான் திருவரங்கன் சாத்தி கொண்டிருக்கதான அந்த பாதுகா தேவியை வந்து ஆசிரியிக்கின்றன. சுவாமி தேசியன் ரங்கே சபாத பரிபோக சுஜாதகாந்தா சம்பிராபிய தேவி பவதிம் சகதிவ்ய புஷ்பைகி நிச்சோபதரிசிதரசாம் நகிலாத்ரியந்தே நாபி சரோஜவ விநந்தன சஞ்சரிகாஹ. நந்தன சஞ்சரிகாஹ் ஆதரி, அதாவது ஆத திரஸ்காரம் பண்ணிட்டு இங்க வந்திருக்கா சுவாமி. அப்படின்னா திருவடியோட மிகுமை பெருமான் நாபிக்கு அவ்வளவு தூரம் ஜாஸ்தியா தெரிகிறது அப்படின்னு சுவாமி தேசிகன் ஒரு போக்கியமான வஸ்துவாக அந்த பாதுகா தேவிய நமக்கு காட்டி கொடுத்திருக்கார். இன்னும் நிறைய விஷயம் சாய்க்கிற பறக்கா ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அற்புதமான விஷயங்கள். இது காலக்ஷேபத்தை கேட்டாதான் நம்மளால முடியும். ஆனா இன்னொரு இடத்த ரொம்ப அற்புதமா சாய்ச்ச பெருமாள் திருவீதி பரப்பாளை கண்டருள்ற. அப்போ வெண் தாழை மடல்கள் தாழம்பூ இல்லையா, தாழம்பூவை கொண்டு வந்து அழகா கட்டி ஒன்னொன்னா சேர்த்து கட்டி பெருமாளுக்கு நாளில் கட்டிக்கு சமர்ப்பிக்கிறார். அது வந்து பெருமாள் திருவடியில கொண்டு சமர்ப்பிக்கிறார். அப்போ இந்த சிவனா பெருமாளுடைய பிரதம பக்தன் என்ன சொல்லப்பட்டதான சிவன் இருக்காரு, அவர் பெருமாளை வந்து சிரசா வணங்குற. அவர் கலையில என்ன, அவர் தலையில என்ன இருக்குன்னா சந்திர கலை இருக்கு, பிறைச்சந்திரன் சூடின்னு இருக்க, பிறைச்சந்திரனை சூடின் இருக்காரு. அந்த பிறைச்சந்திரனும் இந்த பக்தாளாலே சமர்ப்பிக்கப்பட்டதான தாழை மடல்களும் சேரும்போது, தாழை மடல் பிறைச்சந்திரமா இருந்தா சின்ன கூம்பா தெரியும் இல்லையா, முள்ளு இருக்கும் அதுல. இந்த பிறைச்சந்திரனானது பாதி சந்திரன் இருக்கு, அர்த்த சந்திரன் சொல்லுவா சம்ஸ்கிருதத்தை. இந்த அர்த்த சந்திரனும் இந்த பிறைச்சந்திரன் போல இருக்கக்கூடியதான இந்த தாழை மடல்கள், வெண் தாழை மடல்கள் இருக்கே, இது ரெண்டும் சேர்ந்தா ஒரு பூர்ணச்சந்திரன் போலேயே காட்சி கொடுக்கறதுப்பா உன்னுடைய அனுகிரகத்தாலேன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் பெண்ணதி சமய பெண்ணதி சமய லக்னாம் பாதிகே மௌலி சந்திரானு அப்படின்னு 342 ஸ்லோகத்தை முடிக்கிறார். இப்படியானது பாதுகாதேவன் அனுகிரகத்தாலே ஒரு பாதி சந்திரன் கூட முழு சந்திரனாக்குறார். அதனாலே இந்த ரெண்டு பக்தாலும் இவா ஒரு பாகம் அவா ஒரு பாகமாக இருந்து ரெண்டு பேரும் ஒன்னு சேரும்போது ஒரு பூர்ண சந்திரனை போலே அந்த சமர்ப்பிப்பதான புஷ்பமானது இருக்கு, வெண்தாழை மலர்களும் இருக்கு, அதற்கு தக்கபடி சிவனாரின் தலையிலே சூடிக்கொண்டிருக்கிறதான சந்திரகலையும் சேர்ந்ததாலே ரெண்டு அர்த்த சந்திரன் சேர்ந்துனா ஒரு பூர்ண சந்திரன் ஆறுதுன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் வந்து அந்த ஸ்லோகத்துல ரொம்ப அற்புதமா சாய்ச்சிருக்கார் அந்த இடத்துல. அடுத்தது ரொம்ப இன்னும் விசேஷமானது காமதேவனை பத்தி ஒரு ஸ்லோகம் சாய்க்கிறார். என்ன ஸ்லோகம்னா இதுதான் 349 ஸ்லோகம். இந்த புஷ்பபதியோட பூர்த்தி ஆறுது. விஷயம் என்னன்னு கேட்டா அந்த ஸ்லோகத்தை வாசிச்சுட்டு அர்த்தம் சொல்றேன். நடிகன் கிம் புஷ்பை குலசை தலைரபிகிருதம் துர்வாபி தூரே ஸ்திதா தும் பூஜாது முகுந்த பாது கிருபயா தும் காமதேனு சதாம் வித்யக்ராக்ருத தர்ப பல்லவ கிராசாபிலோஷான்முகி தேனு திஷ்டது சா வசிஷ்ட வசிஷ்ட பவன் துவாரோபகண்டஸ்தலே. வசிஷ்ட பவனம், வசிஷ்டரோட வீடு, அது வாசல் இருக்கு. அந்த வாசப்படி கண்டஸ்தலே தேனுகுன்னு பதம் போட்டு விஷயம் என்னன்னு கேட்டா, அதாவது இந்த பாதுகா தேவிக்கு எத்தனையோ பேர் ஆராதிக்கிறார். எவ்வளோ பக்தா நம்ம போல பிரியமானவாள் ஆராதனம் பண்றான். அப்போ நம்மள சக்திக்கு என்ன, ஒரு பிள்ளையோ ஒரு சிறு துளசியையோ ஒரு சின்ன புஷ்பத்தையோ ஒரு பதார்த்தத்தையோ கொண்டு அவளுக்கு வந்து சமர்ப்பிக்கணும். ஆனா அந்த தேவிக்கு பாதுகா தேவிக்கு அதெல்லாம் அபேட்சிதம் இல்லை. அது இல்லாமையே சகல பலனையும் அவளுக்கு கொடுக்கக்கூடிய சக்தியானது இருக்கு. ஆனா இந்த வசிஷ்டர் ஆசிரமத்திலே வசிஷ்ட பவனத்தினும் வசிஷ்ட பவனசிய புறத்தக அந்த வாசல் துவாரத்துக்கு எதிர்க்கிற அந்த காமதேவன் நித்தியம் வந்து நிக்கிறதா வசிஷ்டர் என்ன பண்ணுவார், அந்த இளம் தர்ப்பம், அப்ப அந்த தர்ப்பத்தை அதுக்கு ஒரு ஆகாரமா கொடுக்குற அருகம்புல்லுன்னு வச்சுக்கோமே, அதுக்கு ஆகாரமா கொடுக்கிறது வசிஷ்டர். அந்த ஆகாரத்தை நித்தியம் வாங்கிண்டு வசிஷ்டருக்கு அண்டருடைய வைதிக கர்மாவுக்கு தேவைப்பட்டதால் அனைத்து மங்கள வஸ்துக்களையும் அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு காமதேனு. ஆனா அந்த காமதேனு என்ன, வசிஷ்டருக்கு அளிக்கக்கூடியதான அந்த இளம் தர்ப்பத்தை வாங்கிண்டு தர்ப பல்லவ இளம் தர்ப்பத்தை கொஞ்சமாக வாங்கிண்டு ஒரு ஆகாரம் வாங்கிடுது, அது வாங்கிட்டு ஒரு அனுகிரகம் பண்றது. ஆனா நம்மளுடைய ரங்கனுடைய திருவடி ஆசிரியக்கும் பாதுகா தேவியானபடி என்ன பண்றா அப்படின்னாக்கா, நம்ம சமர்ப்பிக்கும் புஷ்பம் அருகம் பொல்லு பழங்கள் எல்லாம் அது வந்து அவளுக்கு என்ன அவசியகம் தத்ர, அத என்ன பண்ண, இது எந்த ஒரு அபேட்சையும் இல்லாமையே நம்மளை போல பரம பாகவதாளுக்கு நிர்ஹேதுகமான கிருபை பண்றா. நிர்ஹேதுகமான எதையும் அபேட்சிக்காமல் பறக்கும் புகழ்வரும் பைம்பொருள் வாய்க்கிடும் பத்தர்களாய் இறக்கின்றவர்க்கு வையீந்தால் அறமளதென்றியம்பார் கறக்கும் கருத்துரை தேசியருக்கு அண்டள நம்மையன்னு சுரக்கும் சுரவைகள் போல் சொருகின்றனர் சொல்ல முதேன்னு சுவாமி தேசிகன் சாச்சார் தேசிய பிரபந்தத்தில். எதையுமே எதிர்பார்க்காத நம்ம ஆச்சாரியர் நமக்கு ஞானம் என்ற பாலை வார்க்கிறான்னு சொன்னார். அதே போல இந்த காமதேனுடைய மேம்பட்டவளான நம்முடைய சாட்சாத் பாதுகாதேவி பிராட்டி நம்மளிடத்தே ஒன்னையுமே அபேட்சிக்காமல் நமக்கு சகல புருஷார்த்தங்களையும் கொடுக்கிறார் என்பதானது சுவாமி தேசிகனுடைய இந்த பாசனத்துடைய திருவாக்க அமையறது. அந்த முகுந்த பாது கிருபையா தும் காமதேனு சதாம் அப்படின்னு போட்டார் அந்த அது மாதிரி. இந்த பாதுகையினுடைய பெருமையை இந்த நம் வாயால சொல்லி மாலாது, ஒரு லட்சம் ஒரு ஸ்லோகம் ஒரு கோடி ஸ்லோகம் கூட பண்ணனி வச்சிருப்ப, ஆனா சுவாமி நம்மாழ்வார திருவாய் மொழியானது 1102 பாசகம் தான் பண்ணிருக்கிறப்பா, அதனால நீ என்ன அதுக்கு சாமியமாக 1000 ஸ்லோகம் பண்ணு போறோன்னு அந்த பாதுகாதேவி சுவாமி தேசிகரை நியமிச்சு இந்த ஸ்லோகங்கள் நமக்கு கொடுத்துருக்க. அப்படின்னா அவர் பெருமை இன்னும் எவ்வளவு பேசப்படணும் பாருங்க. புஷ்பம் சமர்ப்பிக்குது அந்த பத்ததி, இந்த புஷ்பத்தாலே பாதுகாதேவி எவ்வளவு பிரீத்தி அடையறா எவ்வளவு அனுகிரகம் பண்ணான்னு காட்டுறதுக்கு ஒரு 30 ஸ்லோகம் 29 ஸ்லோகம் போட்டவருக்கு பாதுகையினுடைய மத்த பெருமையும் தேசத்துக்குனா எவ்வளவு விஷயம் இருக்கும் தேசிகன் திருவள்ளத்துல. ஆனா அதெல்லாம் வானா போறோம், இது மட்டும் பண்ணும் போற நியமனத்தாலே சுவாமி தேசிகன் 1008 ஸ்லோகத்தோடு நிறுத்திட்டார் நமக்கு. அதனால இந்த தினத்தோட இந்த புஷ்ப பத்ததியானது நமக்கு பாதுகாசகத்தை நிறைவுறது. அதுக்கு அடுத்தது 13வது பத்ததியானது வராக பத்ததியை நம்ம நாளை தினம் செவிக்கலாமடியேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.